அடியோட அசல வாங்கு அதுதானே பல பல கர பாலா வழிய வைக்கிற கீதா கிழிய வைக்கிற கரு கேத்தி கேட்டா கதையல கர கேப்பான் என்ன வெடிக்கிற தீட்டா ஒதுங்கி நிக்கிற ஊசு பேச்சு தூண்டி துருவு நிக்கிற சுதியேத்தி பாண்டா சுழல வைக்கிற பாகா வழி மறிக்கிற தாண்டி தவறு பணர அடியாத்தி லாலா கடசாந்தி முன்னாலே நாம் பூந்தே கடுப்புல வேக விளைஞ்சு நிக்கிற ரோசா உன்ன நக்கையில் நெடியேறும் பாசி பயிர கணல பாதாம் பருப்பு செய்யற ராசா உன நிறங்கள் ருசி மாறும் மத்தாக மனசனி கடையாம என்ன மாறாப்பில் பதம் பாரு சத்தாக சகலம் தர போன மத்த சாப்பாட்டு பசியா தெரியாதா கண்டாட்டி பலப்பியும் உடையாமா